மாநாட மயிலாட கணநாதன் தானாட மங்கை சிவகாமியாடு மீனாளின் கண்ணாட கூத்தனும் தானாட மாயோனும் பிரம்மனும் ஆடு இந்திரன் தானாட இமயோர்கள் வானாட எழு முனிவர் அந்தரம் ஆடு சுந்தரன் முருகனும் கணங்களும் தானாட இடும்பன் கடம்பன் ஆடு இடும்பன் கடம்பன் வர்ற இடும்பன் கடம்பன் வர்ற இடும்பன் கடம்பன் வர்ற இடும்பன் கடம்பன் வர்ற கடம்பன் ஆடி வர எட்டு குடி வேலன் வர பத்து மலையின் உடம்பு குலுங்குது கடம்ப வனத்தில் மரங்கள் உடைத்து காவடிகள் நூறு வடித்து தேவ கணங்கள் தாவி குதிக்குது இரும்பு ஆணி காலணிகள் இடுப்பு மார்பு நவமணிகள் இரும்பன் உடம்பில் காவடி குறுது கடம்ப வனத்தில் மரங்கள் உடைத்து காவடிகள் நூறு வடித்து பூத கணங்கள் தாவி குதிக்குது கடம்பன் ஆடி வர எட்டு குடி வேலன் வர பத்து மலையின் உடம்பு குலுங்குது கடம்ப வனத்தில் மரங்கள் உடைத்து காவடிகள் நூறு வடித்து தேவ கணங்கள் தாவி குதிக்குது கண்டம் ஒட்ட தண்டம் வேண்டும் தண்டவாணியோடு உண்ட கட்டி போல் உருண்ட இடும்பன் கடம்பன் பாரு ஒட்ட தண்டம் ஏந்தும் தண்ட பாணியோடு இந்த கட்டி போல் உருண்ட இடும்பன் கடம்பன் பாரு இடும்பனின் விரல்களை பற்றியே கடகட என படி தாண்டுவோம் அந்த கடம்பன் தாலின் தடயம் எங்கே குனிந்து நீயும் கேடு அந்த கந்த வேளை முந்தி காண அந்த வழிய ஓடு கடகட கடகடவென மலை ஏறுவோம் சிவ சரவண குரு சண்முகனை காணுவோம் ஒட்ட தண்டம் கேந்தும் தண்ட பாணியோடு உண்ட கட்டி போல் உருண்ட இடும்பு கடமத்தாறு பிரம்ம தண்டம் ஒன்று வெட்டி இரண்டு மலைகள் இருக கட்டி இடும்பியோடு அழகு குத்தி இடும்பன் வந்தானே கடம்ப மாலை போட்டுக் கொண்டு கந்தன் மாய தோற்றும் கொண்டு இடும்பனுக்கு நண்பன் என்று கடம்பன் வந்தானே நீலகிரியும் புஷ்பகிரியும் தாண்டியே அவர் நீண்ட பத்து மலையில் ஏறும் வேளையே தல சப்பரங்கள் கட்டி இழுத்து ஏறுவோம் அந்த சுப்பிரமணிய சாமியோடு பேசுவோம் கடகட கடகடவென மலை ஏறுவோம் சிவ சரவண குக சண்முகனை காணுவோம் தண்டம் வேந்தும் தண்ட பாணியோடு உண்ட கட்டி போல் உண்ட இடும்பன் கடம்பன் பாரு கேட்க வேட்க விறுவிறுக்க காமடிகள் படையெடுக்க இடும்பனுக்கும் கடம்பனுக்கும் பசி அடுத்ததே பக்கம் வந்த பால் குடங்கள் முத்துக்குமரன் பேரை சொல்ல முட்டி கொண்டு வந்த பசியும் பறந்து போனதே காலம் காட்டும் சேவல் கூட வருகிறே அதன் கொண்டை வளைந்த காவடி போல் ஆடுதே அட ஆட ஆட பத்து மலையும் புழுங்குதே அதில் பத்மநாபன் மருகன் மனம் மயங்குதே கட கட கட கட என படியேறுவோம் அந்த சுப்பிரமணிய சாமியோடு பேசுவோம் ஒட்ட தண்டம் தேந்தும் தண்ட பாணியோடு உண்ட கட்டி போல் உருண்ட இடும்பன் கடம்பன் பாரு இடும்பனின் விரல்களை பற்றியே கடகட என படி தாண்டுவோம் அந்த கடம்பன் தாலின் தடயம் எங்கே குனிந்து நீயும் கேடு அந்த கந்த வேளை முந்தி காணு அந்த வழியே ஓடு கடகட கடகடவென மலை ஏறுவோம் சிவனை காணுவோம். இடும்பன் கடம்பன் ஆடி வர எட்டு குடி வேலன் வர பத்து மலையின் உடம்பு குலுங்குது. கடம்ப வனத்தில் மரங்கள் உடைத்து காவடிகள் நூறு வடித்து தேவகணங்கள் பாவி குதிக்குது. இரும்பு ஆணி காலணிகள் இடும்பு